ರಾಮ ರಾಮ ರಾಮ ರಾಮ ರಾಮ ರಾಮ ರಾಮ ವಿಶ್ವನಾಯಕ ವಿಭೋ ಮುಕುಂದ ರಾಮ ಪಾಹಿ ಮಾಂ ರಾಮ ರಾಮ ರಾಮ ರಾಮ ರಾಮ ರಾಮ ರಾಮ ರಾಮ ರಾಮ ರಾಮ பாஹி மாம். ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம பாஹி மாம். யாக ரக்ஷ சேவ தின்னு யோகியா முனீந்திரனோடாக மிச்ச ராகவ முகுந்த ராம பாஹி மாம். ராம ஸ்ருத்ருடாதியும் மொழிச்சு மோதமாய் வனம் புகிந்த ராம ராம பாஹி மாம். ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம பாஹி மாம். மார்க மத்தியே வந்நடுத்த ராட்சசியே நிக்ரஹிச்சு மார்க விப்ரமம் கெடுத்த ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம பாஹி மாம். புஷ்டராம் நிஷாசரவதம் கழிச்சு யாகவும் புஷ்டமாய் முடிச்சு நீ முகுந்த ராம பாஹி மாம். ராம ராம ராம ராம ராம பொழே காடுவாழியாக்கியம்ம ராம ராம பாகிமா ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம பாகிமா அரசகம் நினச்சிடாதே பரதனங்கு ராஜ்யவும் அபிஷேகத்தினாக்ய செய்த ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம பாகிமா அச்சனோடும் அம்மையோடும் ஆசீர்வாதவும் வகிச்சு துச்சமாய வல்கலம் தரிச்ச ராம பாகிமாம் ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம பாகிமாம் மந்திரியாம் சுமந்திரரோடு மாயிரதம் கரேரினி என்ற வேக மாய்கமேச்ச ராம ராம பாகிமாம் ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம பாகிமா வந்தொரு குஹனுடன்னு நன்னி பூர்வமாயுடன் சன்னமாய் நதி கடந்த ராம ராம பாகிமா ராம ஜந்தே ஆசிரம மகம் புகுந்து பிரீதியோட அனுக்கிரகிச்ச ராம ராம பாகிமாம் ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம பாகிமாம் மாமுனீந்திர நாயிடுன்ன வால்மீகியையும் முதா க்ஷேமமோட அனுக்கிரகிச்ச ராம ராம பாகிமாம் ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம பாகிமாம் மித்ரகூடமாக்கிரமிச்சு பர்ணசாலையும் சமச்சு சுத்த பத்னியோடு மங்கிருந்த ராம பாகிமாம் ராம ராம ராம பாஷிதம் ஸ்ரவிச்சு பைதகர்ம தர்ப்பணங்கள் பக்தியாய் கழிச்ச விடே ராம ராம பாகிமாம் ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம பாகிமாம் பாதுகம் பரதனங்கு பூஜ செய்து கொள்ளுவான் ராம ராம பாகிமாம் ராம ராம ராம ராம ராம ராம സുതീക്ഷ്ണ പാടവും കടന്നു രാമ രാമ വാഹി മാം രാമ രാമ ആതിഥീർത്ഥനുഗ്രഹിച്ച രാമ രാമ പാഹി മാം രാമ രാമ